தலைப்பு: திரையரங்கில் கீதம். திரையரங்கில் தவித்தது நம் நாட்டுப்பற்று. ஒரு கீதம், ஓராயிரம் சர்ச்சைகள். நாடகமாய் நாட்டுப்பற்று நாளும் திரையரங்குகளில். நாட்டுப்பற்றை நாடக கூடங்களில் நடிக்க வைத்தோம். விடியல் தந்த கீதம் இருளுக்குள்.